37வது நாளுக்கான தியானம். ஜீவாதார பலியாகிய இயேசு கிறிஸ்து. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். சங்கீதம் 46:1. ஐரோப்பாவின் வடக்கில் உள்ள நாடுகளில் காடுகள் ஏராளம். அங்குள்ள ஒரு காட்டிற்கு சென்று இன்பமாக நாளை கழிக்கலாம் என்று ஒரு நண்பர் கூட்டம் எண்ணியது. அவர்கள் சுமார் 15 பேர் இருப்பார்கள். 2-3 வீட்டினர் ஒன்றாக வந்திருந்தனர். சமைத்த பண்டங்களை சாப்பிட்ட பின் பேசிக் கொண்டிருக்கையில் தொலைவில் கண்ட ஒரு காட்சி அவர்களை அப்படியே தூக்கி வாரி போட்டது. என்னது புகை நெருப்பு! அக்காட்டில் ஒரு பகுதியில் மூங்கில் போன்ற மரங்கள் ஒன்றோடொன்று மோதி உராய்ந்ததன் விளைவாக தீப்பொறி பறந்தது. அது பெரும் தீயாக காட்டையே பற்றி கொண்டது. அதை கண்ணுற்ற அவர்கள் தங்களுக்கு இறுதி கட்ட வந்தது என்று அறிந்து வேதனைப்பட்டனர். இந்த நிலையில் இந்த தீயை சமாளிக்க சிறுவன் ஒருவன் முன்வந்தான். கையில் இருந்த தீப்பெட்டியினுள் ஒரு தீக்குச்சியை எடுத்து உரசி பின்பு சருகுகள் நிறைந்த இடத்தில் அதை போட்டான். காட்டு தீ பரவி தங்களை நோக்கி வருவதற்குள் அந்த பையன் வேறு பக்கத்திலேயே நெருப்பு வைத்து விட்டானே என்று எல்லோரும் அவனை அடித்து விட்டார்கள். அதற்குள் அவன் வைத்த நெருப்பு தன் வேலையை முடித்து விட்டது. சுமார் 50 சுற்றளவில் உள்ள புல் புண்டுகள் எல்லாம் வெந்து சாம்பலாயின. அங்குள்ளவர்கள் மத்தியில் நின்று என்ன செய்வது என்று அறியாமல் திகைத்தனர். அப்போது காட்டு தீ அவர்களை சுற்றிலும் பரவி நன்றாக எரிந்தது. ஆனால் என்ன அதிசயம், அவர்களிடம் வரவே இல்லை. ஏனென்றால் அவர்கள் நின்றிருந்த இடம் வெந்து சாம்பலான இடம். காட்டு தீக்கு அங்கு இறை ஒன்றுமே இல்லை. பையன் வைத்த நெருப்பு ஏற்கனவே தன் வேலையை முடித்ததால் அந்த இடம் பாதுகாப்பானதாக மாறவே அனைவரும் பேராபத்து நின்று காப்பாற்றப்பட்டனர். ஆம், இதை போன்றுதான் பாவ விளைவுகளால் நமக்கு எதிராக புறப்பட்ட நரக தீயினின்றும் நாம் பாதுகாக்கப்படுகிறோம். அது எப்படி? பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும் என்று எசேக்கியேல் 18:4 சொல்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று ரோமர் 6:23. இறுதியில் நியாயந்திருக்கப்பட்டு முடிவில்லா வேதனையில் என்றென்றும் தீ எரிந்து கொண்டிருக்கும் நரகத்தில் தள்ளப்பட வேண்டும். இதுவே மனிதனுக்கு ஏற்பட்ட தீர்ப்பாயிருந்தது. ஆனால் தேவனோ நம்மில் மிகவும் இரக்கம் உள்ளவராய் காணப்படுகிறார். நம்மை பாவ சாபத்து நின்றும் கொடிய நரகாக்கினையில் இருந்தும் விடுவிக்கும்படியாக இயேசு என்னும் நாமத்தில் இந்த உலகில் வந்து பிறந்தார். முறையாக நாம் பெற வேண்டிய தண்டனையை இயேசுதாமே தம் சரீரத்தில் ஏற்றுக்கொண்டார். முழு உலகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டியாக நமக்காக பலியானார் என்று யோவான் 1:29 பார்க்கிறோம். இதை ஒரு மனிதன் ஏற்று இயேசு வண்டை வரும்போது தீமை நின்று காக்கப்படுவது மட்டுமல்ல, கூடவே இளைப்பாறுதலையும் இயேசு தருகிறார். இந்த இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள இன்றே இயேசுவை அண்டிக் கொள்ளுங்கள். தேவன் கொடுக்கும் அந்த அருமையான இலவசமான இளைப்பாறுதலை ஏற்றுக்கொள்ளாதபடி நமக்காக தமது சரீரத்தில் கிறிஸ்து வாரினால் அடிக்கப்பட்டார், பாடுகளை சகித்தார் என்பதை விசுவாசியாத ஒரு கூட்ட ஜனம் தங்களை தாங்களே சங்கிலிகளால் அடித்து கொண்டு இரத்தம் வரும் வரை தங்களை துன்புறுத்தி கொண்டு தங்கள் முதுகுகளில் கம்பிகளை மாட்டிக்கொண்டு ரதங்களை இழுத்து பாடுகளை சுமந்து எப்படியாவது தங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்காதா என்று ஏங்கி கொண்டு இருக்கிறார்கள். அப்படியெல்லாம் உடலை வருத்தி ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஏற்கனவே அவற்றை சுமந்து தீர்த்த தேவன் ஒருவர் உண்டு. அவருடைய பாவமில்லாத இரத்தத்தால் நம்முடைய பாவங்கள் கழுவப்படுகிறது, ரட்சிப்பு நமக்கு அருளப்படுகிறது. கிறிஸ்தவர் அல்லாத ஒருவர் சமீபத்தில் என்னிடம், நீ நரகத்திற்கா பரலோகத்திற்கா எங்கு செல்ல போகிறாய் என்று கேட்டார். நான் உறுதியாக, நிச்சயமாக நான் பரலோகத்துக்குத்தான் செல்வேன் என்று கூறினேன். அதற்கு அவர், என்ன உன் கடவுள் உன்னிடம் அப்படி சொன்னாரா என்று கேட்டார். நான் அதற்கு, நான் ரட்சிக்கப்பட்டேன், அதனால் நான் நரகத்திற்கு செல்ல மாட்டேன் என்றேன். எனக்கு புரியவில்லை, ரட்சிப்பு என்றால் என்ன என்று கேட்டார். நான் அவரிடம், ரட்சிப்பு என்றால் இயேசு எனக்காக இரத்தம் சிந்தினார், நான் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டபடியால் ரட்சிக்கப்பட்டேன், ஆகையால் நான் நிச்சயமாக நரகத்திற்கு செல்ல மாட்டேன், பரலோகத்துக்கு தான் செல்வேன் என்று உறுதியுடன் கூறினேன். அவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, கடந்து போய்விட்டார். கூட வேலை செய்யும் மற்றவர்கள், நீ எப்படி அப்படி உறுதியாய் சொல்ல முடியும், நீ பரலோகத்திற்கு செல்வாய் என்று எங்களால் அப்படி நிச்சயமாக கூற முடியாது என்று சொன்னார்கள். அவர்களும், கிறிஸ்தவர்களே, நான் கூறினேன், நம்முடைய கிரியைகளோ நம்முடைய எந்த செயல்களும் நம்மை பரலோகம் கொண்டு சேர்க்காது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டால் மாத்திரமே பரலோகம் செல்ல முடியும் என்று அழுத்தமாக கூறினேன். கிறிஸ்தவர்களாய் இருந்தாலும் இன்னும் இரட்சிப்பை குறித்து அறியாத அந்த கூட்டத்தினருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று நினைத்தவாறே என் வேலையை தொடர்ந்தேன். கிறிஸ்தவர்களாய் இருந்தும் கிறிஸ்துவின் இரட்சிப்பை அறியாத கூட்டம் உண்டு. கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களாக இருந்து அவருடைய இரட்சிப்பை அறியாத மக்கள் ஏராளமாய் உண்டு. கிறிஸ்துவின் வருகை மிகவும் சமீபமாய் இருக்கும் இந்த நாட்களில் இந்த மக்களும் இரட்சிக்கப்பட வேண்டுமே என்று அவர்களுக்காக திறப்பின் வாசலில் நின்று நாம் ஜெபிக்க வேண்டும். நம்மோடு கூட வேலை செய்பவர்களில் அநேகர் கிறிஸ்துவை அறியவில்லையே, நாம் சும்மா நான் மட்டும் இரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று திருப்தியோடு வாழ்ந்துவிட முடியுமா? கூட வேலை செய்பவர்கள் இரட்சிக்கப்பட வேண்டுமே என்று பெருமூச்சுகளோடு கர்த்தரிடம் திறப்பின் வாசலில் நின்று ஜெபிக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். நம் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அவர்களை இரட்சிப்பார், அவர்களையும் கிருபையாக ஏற்றுக்கொள்வார். அல்லேலூயா. ஒரு பாடல் வரிகள் இவ்வாறு வருகிறது: எனக்காய் பேசிட நாவு வேண்டும், என்னை போல் அலைந்திட கால்கள் வேண்டும், என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும், அதை உன்னிடம் கேட்கிறேன் தர வேண்டும். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். மந்தையில் சேரா ஆடுகளே, எங்கிலும் கோடி கோடி உண்டே, சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டே, தேடுவும் வாரீர் திருச்சபையே என்று ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்தும் நல்ல தகப்பனே, கிருபையா எங்களை ரட்சித்தீரே, உமக்கு நன்றி. எங்களோடு வேலை செய்யும் ஒவ்வொருவரையும் கூட உம்மிடத்தில் கொண்டு வருகிறோம் தகப்பனே. அவர்களும் எப்படியாவது உம்முடைய அன்பை கண்டுகொள்ள கிருபை தருவீராக. அவர்களை நாங்கள் நேசிக்கிறோமே, அவர்கள் ரட்சிக்கப்படவில்லை என்றால் நரக ஆக்கினைக்கு உட்படுவார்களே, தயவாய் அவர்களையும் ரட்சிப்பீராக. அவர்களும் உம்முடைய மந்தையில் சேர்க்கப்படுவார்களாக. உமக்காய் பேசிட, உமக்காய் வாழ்ந்திட உம்மில் அன்பு கூறுகிறவர்களாக எங்களை படைக்கிறோம். ஏற்று எங்களை வழி நடத்து. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.